சுவாமி விவேகானந்தர் வட இந்தியாவில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது மகாபலேஸ்வரத்தில் அவர் ஓர் வழக்கறிஞரின் விருந்தாளியாக இருந்தார். அந்த வழக்கறிஞருக்கு ஓர் குழந்தை இருந்தது. அந்த குழந்தையின் அழுகையால் எவராலும் இரவு உறங்க இயலவில்லை. ஒரு நாள் சுவாமி அக்குழந்தையின் பெற்றோரிடம், உங்கள் குழந்தையை என்னிடம் தருவீர்களா? நான் அதை இன்று கவனித்துக் கொள்கிறேன் என்று கேட்டார். என்னால் இதை மறுக்க இயலாது சுவாமி. ஆனால் தங்களால் எவ்வாறு குழந்தையை அழாமல் வைக்க இயலும் என்று சுவாமியிடம் அக்குழந்தையின் தாய் கேட்டாள். என்னால் அதன் அழுகையை நிறுத்த இயலாது இருக்கும்போது தங்களால் மட்டும் அது இயலுமா என்றும் அவள் கேட்டாள். சுவாமி, நான் முயற்சி செய்கின்றேன் என்று கூறியதும் குழந்தையை அவரிடம் கொடுத்தனர். சுவாமி அக்குழந்தையை அவர் மடியில் வைத்து தியானம் செய்ய ஆரம்பித்தார். அவர் இரவு முழுவதும் தியானம் செய்தார். அந்த குழந்தையும் அழவில்லை. அந்த குழந்தை சுவாமியின் தியானத்தால் தான் அமைதியாக இருந்தது என்பதிலும் எனக்கு சந்தேகமில்லை.